குமாரி அழைத்தவர்களால் அழைத்து வந்து அவர்களுடைய குசல பிரசனம் பண்ணி அவர்களுக்கு வேண்டிய குசல பிரசனம் பண்ண அதுக்கு வேண்டிய அவர்களுக்கு தேவையானதெல்லாம் அனுகிரகத்தின் வரையினையும் வீதி தோறும் அப்பேற்பட்ட மகிழாருக்கு பகவத அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க முடியாத பண்ணக்கூடிய ஒரு தன்மையுடையவர்கள் பிராட்டினி என்று பாதுகா தேவியை இந்த ஸ்லோகத்தில் அனுசந்திக்கிறார் சுவாமி. சதுரவிஹாரிணீம் ருஜிரபட்ச ருஜிம் பவதீம் மனசிஜ சாயகாசன குணோஜித மஞ்சுரவாம் அனுபத மாத்ரியே மகி மகேந்திர சிலாமகிதாம் ஹரிச்சரணாரவிந்த மகரந்த மதுவிரதிகாம். ஸ்லோகம் 9. சதுரவிஹாரிணீம் ருஜிரபட்ச ருஜிம் பவதீம் மனசி ஜசாயகாசன குணோஜித மஞ்சுரவாம் அனுபத மாத்ரியே மகி மகேந்திர சிலாமகிதாம் ஹரிசரணாரவிந்த மகரந்த மதுவிரதிகாம். பாதுகாத்தே பவதீம் ஹரிசரணாரவிந்த மகரந்த மதுவிரதிகாம் அனுபதம் ஆத்ரியே மகி. நாங்கள் ஒன்னு நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம் கேட்டோம்னா, நீ எப்படிப்பட்டவனா, நீ ஒரு வண்டு மாதிரி. நீ எப்படி வண்டு என்ன பண்ணும், தாமரை பூவில் இருக்க முடியாத தேனை பருகி சந்தோஷமா கொண்டாடும் கத்தும் இல்லையா. அதுபோல நீ என்ன பண்ற, ஹரிசரணாரவிந்த ஹரி எம்பெருமான் ரங்கநாதன் அவனுடைய சரணாரவிந்தம் அவனுடைய திருவிழாக தாமரை பூ இருக்க அந்த தாமரை பூவில் இருக்க முடியாத மகரந்தம் தேன் அந்த தேனை புறகிற மதுவரதிகாம் தேன் வண்டு போல நாங்கள் ஒன்ன நினைக்கிறோம். நீ என்ன பண்ற, எம்பெருமானுடைய திருவிழிலேயே இருந்துகிட்டு பக்கத்திலேயே நீ இருந்துகிட்டு அந்த திருவிழியாக தாமரை பூவில் இருக்க முடியாத தேனை பருகிண்டு சந்தோஷமா ஆனந்தமாக அழைச்சி நடந்துட்டு போயிட்டு இருக்கேன் நீ அப்படிங்கிறார். அப்போ நீ எப்பேற்பட்டவள், நீ தேன் போய் வண்டு போலையும் நீ இருக்க அப்பேற்பட்ட ஒன்ன நாங்கள் கொண்டாடுகிறோம். நீ எப்படி வண்டு போல இருக்க அப்படின்னு கேட்டா, முதல்ல பாதுகையை பார்ப்போம். பாதுகை என்ன பண்றது நோக்கி, சதுரவிஹாரிணி பெருமாள் அழைச்சிட்டு சாமர்த்தியமா, சதுரன்னா சாமர்த்தியமாக, சாமர்த்தியமாக பெருமாள் அழைச்சிட்டு நெடுஞ்சு சஞ்சரிக்கா எல்லா இடத்துக்கும் அப்படியே அழைச்சிட்டு போறேன். இன்னும் எப்படி இருக்கேன், ருச்சிர பட்ச ருச்சியும் ருச்சிருந்தா அழகான பட்சம்னா பக்கங்களுடைய காந்திய உடையலா இருக்கேன். அதாவது பெருமாள் திருடியை வச்சிருந்தார்னா ரெண்டு ஓரத்திலையும் பக்கங்கள் தெரியுமோ இல்லையோ பாதுகையில, அது எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். ஏன்னா தங்க பாதுகை அது ரத்தனங்கள் அழைச்சிருக்கு இல்லையா, திருடினால மூடின பாகம் தவிர ஓரமா இருக்க முடியாத பட்சத்தில் இருக்க முடியாத ரத்தனங்கள் இருந்து ருச்சி காந்தி உண்டாருதோ இல்லையோ அந்த காந்தியோட கூடியிருக்கேன் தெரிஞ்சுதான். இன்னும் எப்படி இருக்கேன், மனசிஜ சாயக ஆசன குணோசித மஞ்சுரவாம். மனசிஜன் மன்மதன், அவனுடைய சாயகன்னா அம்பு, அந்த அம்புக்கு ஆசனம்னா ஆசனமா இருக்கிறது வில்லு தெரிஞ்சுதான். மன்மதனுடைய வில்லு இருக்க அந்த வில்லுக்கு குணோஜித, அதனுடைய குணம் வில்லு என்ன இருக்கும், நான்கேர் இருக்கும், அந்த நானுக்கு ஏற்ற மஞ்சுரவாம் இனிய நாதமுடையதாக இருக்கேன். அதாவது என்ன பண்ணுவா, வில்லு நான் ஏற்றி நல்லா சரியா இருக்கா அப்படின்னு பாக்கிட்டு இருக்க அப்படியே ஒரு தட்டி பார்ப்பான், அதுல ஜம்மு ஜில்லு சத்தம் கேட்கும். சரி டம்பர் சரியா இருந்தனாக்கே உடனே வில்லு வச்சு அடிப்பான். இவன் என்ன பண்ணுவான், மன்மதன் எப்பேற்பட்டவன்னா அவனுக்கு புஷ்பபானன் பேரு, புஷ்பத்தியே வில்லாக உடையவன். ஆக அந்த மன்மதனுடைய வில்லாகிற என்ன வில்லு இருக்க, வில்லனுடைய நான்கேரு, அந்த நான்கேருக்கு ஏற்ற அழகான ஓசையோடு நீ கூடியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மன்மதனுடைய பானம் அடிபட்டா அதனால எல்லாரும் அவர்கிட்ட ஆசை உண்டாகும் தெரிஞ்சுதான். பெருமாள்கிட்ட நீ இருக்க முடியாத அந்த மன்மத பானத்தினுடைய அதாவது காமத்தை உண்ண பண்ணக்கூடிய ஒரு ஒலியை எழுப்புகின்ற அப்படின்னு அர்த்தம். உன்னை சேவிச்சா எல்லாருக்கும் பெருமாள் ஒரு பக்தி உண்டாருது, காதல உண்டு பண்ற பெருமாள் இடத்துல. அப்பேற்பட்ட ஓசை உடையவளாக நீ இருக்க. மஞ்சுரவாம் மகேந்திர சிலா மகிதாம் இன்னும் எப்படி இருக்கேன், உன்னிடத்துல நீலக்கற்கள் ஏற்றிருக்கிறதுனால இந்திர நீல கற்களால நீ எப்படி இருக்க, சிறப்பாக அழகாக இருக்க. இன்னும் எப்படி ஹரிச்சரணிந்த மகரந்த மதுவிரதியாம். அப்பேற்பே நீ எம்பெருமானுடைய திருவடி தாமரையில தேனை பொறுகின்ற வண்டாக நான் நினைக்கிறேன். வண்டுக்கு என்னென்ன குணமோ அதெல்லாம் அதுவும் உங்ககிட்ட இருக்கு பாருங்க. சதுர விஹாரிணி வண்டு என்ன பண்ணும் அப்படிங்கிட்டவனாக்க அழகா அங்கே எங்கு சுற்றும், இந்த பூல உட்காரும், உன்னை போய் இன்னொரு பூல உட்காரும், இது மாதிரி சுத்தின் இருக்கும். பாதிங்க என்ன பண்றது அப்படிங்கிட்டவனாக்க பெருமாள் இந்த ஆத்துக்கு அப்புறம் அடுத்த ஆத்துக்கு இப்படி ஆயிடுச்சுனே போறது. வீதியில உற்சவத்தில் எழுந்துகிற காலத்துல அதனால சதுர விஹாரிணி வண்டு என்ன பண்றது, அழகாக சஞ்சரிக்கிறது. ருச்சிரபட்ச ருச்சியின் அதனுடைய ரெக்கை இருக்கேன், அந்த ரெக்கையினுடைய ஒலியானது அழகா தெரியுது. வண்டு வரக்கத்தேன் வண்டு கருப்பா இருக்கும், ரெக்கை கொஞ்சம் வேற நிறத்தோட இருக்கும். ஆக அந்த நிறத்தினால அழகான ஒரு காந்திய தெரியறது இதுக்கு இந்த வண்டுக்கு. இன்னும் எப்படி இருக்குது, மனசீஜ சாயக ஆசன குணோஜித மஞ்சுரவாம். இந்த வண்டு ரீங்காரம் பண்ணிட்டே தேனை பருகிண்டு போகும். அந்த ரீங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, மன்னர் வானத்தில் இருக்க முடியாத நான்கயிற்சில தட்டும்போது இல்லை ஜெடிக்கும்போது ஒரு ஒலி எறியுமே, அந்த ஒலி போல ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வண்டு தெரிஞ்சுதான். அப்புறம் மகேந்திர இலாமகிதான் இந்த நீலக்கற்கள் இருக்கேன், அந்த இந்த நீலக்கற்கள் எப்படி இருக்கும், நீளமா இருக்கும். அதே போல நீயும் பார்த்தா சிறப்பாக தெரிகிறாய். என்ன வண்டு எப்படி இருக்கும், வண்டு நீலக்கல் போல கருப்பாக இருக்கும் என்ன, அதனால அதை போல நீயும் சிறப்பாக அழகாக இருக்கிறாய். ஹரிச்சரண அரவிந்த மகரந்த மதுரதிகாம். வண்டு என்ன பண்ணும், பதாமரை பூல இருக்க முடியாத சேனல்லாம் பொறுக்கும் தெரிஞ்சுதான். அப்பே இருக்க வண்டு போல நீ எப்படி இருக்க பாதுகா தேவி, நீயும் ஒரு வண்டு. நீ என்ன பண்ற, எம்பெருமான் திருவடி உன் மேல வைக்கிறான், அதனால எம்பெருமானுடைய திருவடி தாமரை உன் மேலே விழுகிறது. விழுகின்ற போது நீ என்ன பண்ற, வண்டு போல திருவடி தாமரையில் உள்ள அந்த தேனை எல்லாம் பருகின்று சந்தோஷமா களியாட்டம் ஆடுகின்ற இட்டபடி பெருமாளை அழைச்சிட்டு போறேன். அப்பேற்பட்ட உன்னை அனுபத மாதிரியே மிகி அடிக்கடி உன்னையே நாங்கள் கொண்டாடுவோம் என்று பாதுகா தேவியே கொண்டாடுவோம் என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. அதாவது வண்டு எப்படியானால் சஞ்சரிச்சு ஆங்காங்கு ஒவ்வொருத்தரையும் பூவில தேன பருகின்ற சந்தோஷமாக சஞ்சரிக்கிறதோ அது பார்க்கறதுக்கு எப்படி அழகாக இருக்கும், அதே மாதிரி பாதுகா தேவியும் அழகாக இருக்கான். அது சஞ்சரிப்பது போல உற்சவத்தில் அங்கங்கே பெருமாள் அழைச்சிட்டு போறார். எல்லாருக்கும் பெருமாளத்தில் ஒரு ஆசையை உண்டு பண்ண முடியாத பண்றா பாதுகா தேவி. பாதுகா தேவியோட பெருமாளை சேவிச்சோன்னா எல்லாருக்கும் பெருமாளத்தில் ஒரு ஆசை உண்டாருது, அப்படி ஆசையை உண்டு பண்றாவ. அப்போ ஏற்பட்ட பாதுகா தேவி, நீ எம்பெருமானுடைய திருவடி தாமரையில் இருக்கும்படியான வண்டோ என்று சொல்லும்படியாக இருக்க, அதனால ஒன்னே வண்டு என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்று அதனால ஒன்னே சிறப்பாக கொண்டாடுகிறோம், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறாய் நீ என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். கனகமுதா ஜடாம் உரக மௌழி மணி மணிபிகி திரிதவதரங்கிணி சரளமௌத்தி ஜீவிகி குடிலதயா கொதிச்சதிகளாம் அதரிகி குருஷே முரவிபு பாதுகே புரபிதா சடசாருதிருதா. ஸ்லோகம் 96. கனகருஜா ஜடாம் உரக மௌழிமணியின் மணிபிகி திரிதவதரங்கிணியின் தரள மௌத்தியதிபிகி குடிலதயா குஜிது சசிகலாமதரி குருசே முரளிவு பாதுகே புரபிதா சரசா விதிருதா. எம்பெருமான் வீதி உற்சவம் ஆறி வந்து மண்டபத்தில் கீழே எழுந்திருக்கார் தெரிஞ்சா வாகனத்தை விட்டு. அப்பொழுது என்ன பண்ணுவா, மண்டபடிக்காராளுக்கு முதல்ல மரியாதை பண்ணுவா, அப்ப எல்லாரும் தூரம் நின்று ஒதுங்கி இருப்பார். அவருக்கு மரியாதை ஆகி போன உடனே மற்றவங்களுக்கு எல்லாம் மரியாதை பண்ணுவான் இல்லையா. அத மாதிரி இங்க சிவன் என்ன பண்றான், பெருமாள் புறப்பாடாகி உள்ள எழுந்துள்ளனே முதல்ல போய் பெருமாளை வந்து சேவிக்கிறான் திருவடியில இல்லையா. எப்படி அந்த பெருமாளுடைய திருவடியில் இருக்க முடியாத பாதுகா இருக்கேன், அந்த பாதுகையானது தலையில இடிக்க முடியாத அப்படி கிட்ட நெருங்கி சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிற காலத்துல எல்லாரும் தூரக இருக்குன்னு பாத்துட்டு இருக்கான், பாதுகையும் பாக்கிறான் சிவனுடைய தலையையும் பாக்கிறான். ரெண்டையும் பாக்கிறதுல சிவனுடைய தலையிலையும் சில வஸ்துக்கள் இருக்கு, பாதுகை நடத்திலையும் பல மணிகள் எண்ணிகள் பல வகைகள் இருக்கு. இது ரெண்டையும் பாக்கிற காலத்துல பாதுகா தேவியானவள் தன்னுடைய மணிகளாலும் அதனுடைய உடல் அமைப்பினாலும் இந்த சிவனுடைய தலையில வஸ்துக்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சு காட்டுறான் தெரிஞ்சா. அதாவது விசேடமாக வெயில்ல பெட்ரோல் மாசுலேட்டை கொண்டு வச்சாலும் நமக்கு தனியா பெட்ரோல் மாசுலேட்டு ஆதல் இருக்கிறது பிரமாத வெளிச்சமா இருக்கு. 12 மணி வெயில் அதை கொண்ட வச்சாக்க அந்த வெயில்னால எப்படி ஆனால் அது அபிபூதமாய் மங்கி போறாப்புல தெரியுதோ அதுபோல பாதுகாதேவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளுடைய விசேடங்களால சிவன் தலையில் இருக்கமுடியான ஒவ்வொரு உறுப்புகளும் மட்டமாக தெரியறது அப்படின்னு தூரக்கேந்து பாக்கிறான். எழுது எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா அது அழகாக வர்ணிக்கிறான். கனகருஷா ஜடாம் சிவன் சேவிக்கிறான். அவன் தலையில் எப்படி இருக்கு, ஜட இருக்கு. ஜட எப்படி இருக்கு, செம்மட்டமையும் இல்லையா, அது கொஞ்சம் சிவந்ததாக இருக்கும். அந்த சிவந்த தலை இருக்கேன், செம்மட்டமயிர் போல ஜடையினாலே சூழ்ந்த தலை இருக்கேன். அதனுடைய காந்தியை விட பாதுகாதேவிட்டு இருக்க முடியாத தங்கத்தினுடைய காந்தி இருக்க, தங்க பாதுகையில் தங்கத்தினுடைய காந்தி இன்னும் மஞ்சளா நன்னா அழகாக இருக்கு. சிவனுடைய ஜடையில இருக்கிற மஞ்சள் நிறத்தை விட பாதுகாதேவனுடைய தங்கத்தினுடைய அந்த மஞ்சள் நிறம் இருக்கேன், அது பாக்குறவாளுக்கு அழகாக ரொம்ப அன்னாக இருக்கு அப்படின்னார். கனகரஜா ஜடான் உரகமௌளி மணியே மணிபிகின். சிவனுடைய தலையில பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்புனுடைய தலையில என்ன இருக்கு, பாம்புன்னா தலையில அதுக்கு மணி இருக்கும். இந்த பரும்பு அதுலேயும் மணியும் இருக்கு, பாதுகையிட்டையும் மணி இருக்கு. ஆனால் பாதுகை முன்னாடி இருக்க முடியாத மணியினுடைய ஒளியானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா சிவன் தலையில இருக்க முடியாத பாம்பின் தலையில இருக்க முடியாத மணியினுடைய ஒளியை அமுக்கிறது சரிதா. அதை விட இன்னும் கொஞ்சம் பிரகாசமா இருக்கு பாதுகாதேவியனுடைய மணியினுடைய ஒளி. திரிதப தரங்கணி தரளமௌத்திகிவிகின். சிவன் தலையில என்ன இவள் இருக்கா, கங்காதேவி இருக்கான். அந்த கங்கை எப்படி இருக்கு அப்படின்னாக்க பளபளபளன் வெண்மையாக இருக்கு. சிவன் தலையில இருக்கும்படியான வெண்மையான அந்த கங்காதேவி இருக்காளன், அந்த கங்காதேவியனுடைய நிறம் என்ன, வெளுப்பு. அந்த வெண்மையை விட பாதுகாதேவனிடத்துல தரள மௌத்திக தீதிவிகி சிவன் தலையில கங்கை அலை பாஞ்சிட்டு இருக்கு, வெளுப்பாக இருக்கு. அதே அதை விட வசந்ததாக எம்பெருமான் பாதியில் இருக்க முடியாத இந்த முத்துக்கள் இருக்கேன், அதுவும் தரளான்னு அது அப்படியே நீரோட்டம் உள்ளது, அப்படியே ஆடுறது தெரிஞ்சுதான், அப்படி ஆடுறது தெரிஞ்சுதான். அப்பேற்பட்ட முத்துக்களுடைய ஒளிகள் பார்த்தா எப்படி இருக்கு, அதை விட இன்னும் வலுப்பாக இருக்கு. ஆக தன்னுடைய தங்கிட்ட இருக்க முடியாத முத்துக்களுடைய ஒளியினால சிவன் தலையில் இருக்க முடியாத கங்காதேவனுடைய வெளுப்பு ஒளிய இது மட்டமாக ஆக்குறது பாதுகாதேவனுடைய மணியனுடைய ஒளி. திலதயா கொதித்த திகலாம். பாதுகாதேவி எப்படி இருக்கா, பாதுகையினுடைய உடல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா முன்பக்கம் அகன்றும் குதிகால் கொஞ்சம் சின்னதாகவும் நடுவில் வக்கரமாகவும் வளைஞ்சிருக்கு இல்லையா. சிவன் தலையில சந்திர கலை இருக்கு, அந்த சந்திர கலை எப்படி இருக்கு, வக்கரமாக இருக்கு. அந்த வக்கரம் அழகா பாதுகாதேவி நிறத்தில் இருக்க முடியாத அதனுடைய திருமையில இருக்க முடியாத வக்கரம் இருக்கேன், உளவு இருக்கேன் நடுவில், அது அழகா அப்படின்னு பாக்கிற காலத்துல பாதுகாதேவனுடைய வக்கரமாக இருக்க முடியாத அதன் உடல்ல இருக்க முடியாத ஒரு தன்மை இருக்கேன், அது மிக அழகாக இருக்கு. அதனால தன்னுடைய உடலில் உள்ள வக்கரத்தன்மையினால சிவன் தலையில் உள்ள செந்தவனுடைய வக்கரத்தன்மைய இது மட்டமாக ஆக்கிறது. ஆக இப்படியாக பாதுகை இடத்தில் இருக்கும்படியான ஒவ்வொன்றும் சிவன் தலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் மிகுந்து இருக்கு. ஒன்னையும் காட்டு மிகுந்திருந்து அவைகளை மட்டமாக ஆக்குறது. திருச்சான் குடிரதையா கொஜி சசிகலா மதரி குருதே ஆறு முரறிவு பாதுதே உரதிதா சரசா விதிருதா. முரறிவு பாதுதே, முரனுக்கு சத்ருவான எம்பெருமானுடைய பாதுகா தேவியே, நீ புறவிதா திரிபுர திரிபுரனுக்கு சம்ஹாரம் பண்ண சிவன் இருக்கானே அவனுடைய தலையினாலே நீ தாங்கப்பட்டவளாய் எப்படி இருக்கிறாய்? ஒவ்வொன்றிலையும் திரிபுர அவனுடைய தலையை விட சிவனுடைய தலையை விட நீ மேம்பட்டவளாக இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சிவபெருமானுடைய தலையை விட பாதுகாதேவனுடைய அமைப்பு அழகாகவும் அதில் இருக்கும்படியான ரத்தங்களுடைய வண்ணம் இருக்க அதுவும் அழகாகவும் இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசேன் சாதிக்கிறபடி காலே தல்பபுஜங்கமஸ்ய பஜதா அஷ்டாங்கதாம் சேஷதாம் மூர்த்தி காமபி வேஜ்னி ரங்கநிருபதேஹே சித்ரம்பதத்ரத்வயி சேவானம் ரசுரா சுரேந்திர பகுடி சேராபடி சங்கமே முக்தா சந்திரிகையேவயா பிரசயதே நிர்மோக யோகம் புனஹ. ஸ்லோகம் 907. காலே கதல்ப புஜங்கமஸ்ய பஜதா காஷ்டாங்கதாம் சேஷதாம் மூர்த்திங்காம் விவேத்மி ரங்கநிருபதேஹேம் சித்ராம் பதத்ரத்வயீம் சேவானம் ரசுரா சுரேந்திர மகுடி சேஷாபடி சங்கமே முக்தா சந்திரிகையேவயா பிரசயதே நிர்மோக யோகம் புனஹ. இந்த ஸ்லோகத்தில் பாதுகையே ஆதிசேஷனுடைய மூர்த்தி என்று சொல்கிறார். ஆதிசேஷனுடைய உருவம் தான் பாதுகையர். ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட இப்பொழுது இன்னொரு காரணம் இருக்கிறபடினால அந்த காரணத்தை கொண்டு பாதி பாதி ஆதிசேஷன் தான் பாதி கேட்கிறார். ஆதிசேஷன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனா கல்ப உஜங்கம சிவதா காஷ்ட அங்கதாம் சேஷதாம் சேஷத்து காஷ்டை எல்லி நலமான சேஷத்தை உடையவன் அவன். அதாவது என்ன, அவன் நன்றான் எம்பெருமானுக்கு என்ன பண்றான், பெருமாள் நடக்க ஆரம்பிச்சாக்க பாதுகையா இருக்கான், கொடையாக இருக்கான், உட்காரிச்சு சிம்மாசனமா இருக்கான், படுத்துக்கிட்ட படுக்கையா இருக்கான், தலையணையாகவும் இருக்கான், அதே சமயத்தில் உழக்கவனா உழக்காகவும் இருக்கான். இப்படி பலவிதமான உருவமெடுத்தியமான சேஷத்துவத்தை கற்றவன் ஆறு ஆதிசேஷன். அதனால இப்ப எம்பெருமான் படுக்கையில் இருந்து படுத்திருந்தவாறு எழுந்திருந்து வெளியே உல்லாசமா உலாவ கிளம்புகிறார். அப்படி கிளம்புகின்ற காலத்தில் படுக்கையாக இருந்த ஆதிசேஷன் என்ன பண்ணான், உடனே அவருக்கு பாதுகையாக வந்து சேர்ந்தான். ஆக பாதுகை உருவத்தில் இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றான். அதனால பாதுகையானது ஆதிசேஷன், ஆதிசேஷன் உருவத்தில் பாதுகையானது தோற்றம் அடிக்கிறது அப்படின்னு சொல்றோம். இந்த பாதி ஆதிசேஷன் தான்ங்கிறதுக்கு ஒரு ரிஜு சுவாமி சாதிக்கிற முக்தா சந்திரிகேவயா பிரதயதே நிர்மோக யோகம் புனஹ. பாதுகைய சுற்றி என்ன இருக்கு, முத்துக்கள் நிறைய அழைச்சிருக்கேன். அந்த முத்துக்களுடைய ஒளியானது பாதுகைக்குங்கிற நல்லா வெளிச்சமா நல்லா தெரியுது. தெளிச்சதா பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா பாம்பு சட்டை உரிக்குமோ இல்லையோ, சட்டை உரிச்சா அது எப்படி இருக்கும், வல்லவில்லேன்னு இருக்கும். ஆக பாதுகையாகிற ஆதிசேகன் சட்டை உரிக்கிறான், சட்டை விரிச்ச போது அது சுற்றிலும் ஒழுப்பாக கீழே கிடக்கிறது. அதனால முத்துக்களுடைய ஒளியானது முத்துக்களுடைய ஒளி அல்ல, பாதுகையாகிற ஆதிசேஷன் உரித்த சட்டை தான் ஒரு சுற்றி இருக்கிறதோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது என்று ஒரு காரணத்தை சொல்லி பாதுகா தேவி சாட்சால் ஆதிசேஷனுடைய உருவத்தை உடையவள் ஆதிசேஷனே என்றார் சுவாமி. அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது என்று சாதிக்கிறார் சுவாமி. இங்க சேவானம் சுராசுரேந்திர மகுடி சேஷாபடி சங்கமே. பெருமாளை சேவிக்கிறதுக்கு நிறைய மனுஷன் பெருமாள் விழுந்து எழுதினாக்க, அப்போ தேவராஜாக்கள் அசுர ராஜாக்கள் இவெல்லாம் விழுந்து விழுந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிறதுக்கு வர காலத்துல என்ன பண்றா, அவளுக்கு சேவிச்ச உடனே எழுந்து நின்ன உடனே அரசகால என்ன பண்றான், அவளுக்கு நல்ல வெண்பட்டுகளை எடுத்து பரிவட்டமாக கட்டி சடாரியை சாதிக்கிறான். இப்போ சடாரி சாதிக்கிட்டு தலைமையில சடாரி இருக்கு, கீழே வெண்பட்டு இருக்கு, தலை சுற்றி இருக்கு, புரிஞ்சுதா? சடாரி யாரு, சடாரிங்கிறது பாதுகை. அந்த பாதுகை ஆதிசேஷன் தான் தெரியுது. இப்போ எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவளுக்கு தலையில பரிவட்டம் கட்டிருக்கேன், அது வல்ல வல்லேன்னு இருக்கு. அதை பார்த்தா என்ன சொல்றது அப்படின்னா, பாம்பு சட்டையை உரிச்சிருக்கோன்னு சொல்ல முடியாத இருக்கு. ஆகினால வந்திருக்க முடியாத ராஜாக்களுக்கு பரிவட்டம் கட்டி சடாரியை சாதிக்கும் பொழுது சடாரி பாலியினுடைய கீழே அந்த அவளுடைய சேர பட்டிக்கு இருக்கே பரிவட்டம் கட்டினால அந்த வெண்பட்டு வெள்ள வெள்ளையர்னு செய்யறது, அது பாம்பு சட்டை உடிச்சது போல இருக்கு. பாம்பு சட்டை உடிக்கிறதா இருந்தா அப்ப பாதுகை யாரா இருக்கணும், பாதுகை பாம்பா இருக்கணும். ஆக ஆதிசேஷன் பாதுகையாக இருக்கிறான் என்று இந்த காரணத்தினால் நாம் சொல்லலாம் என்று இந்த ஸ்லோகத்தில் இரண்டு காரணங்களால பாதுகாதிஜானவள் ஆதிசேஷனுடைய உருவத்தை உடையவள் ஆதிசேஷனே அவள் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். சந்திராபீட சிகண்ட சந்திரசிகர சோதத் சுகா நிர்ஜர சோகாஸ்ரீஷ்ட சுரேந்திரசேகர ரஜஸ்தியானேஸ்து மகாபாதுகே பிரம்மஸ்தம்ப விபக்த சீம விவித க்ஷேத்ரஜ்ஞ சர்க்ஸ்திதி தும்சானுக்ரஹ நிக்ரஹ பிரணயினி யாசாக்ரியாரங்கிணா. ஸ்லோகம் 908. சந்திராபீட சிகண்ட சந்திரசிகர சோதத் சுதா நிர்ஜர சோகாஸ்ரீஷ்ட சுரேந்திரசேகர ரஜஸ்யானேஸ்து மகாபாதுகே பிரம்மஸ்தம்ப விபக்த சீம இவித க்ஷேத்ரஜ்ஞ சர்க்ஸ்திதி தும்சானுக்ரஹ நிக்ரஹ பிரணயினி யாசாக்ரியாரங்கிணா. இந்த ஸ்லோகத்தில் பாதுகையினுடைய பெருமையும் அதே சமயத்தில் பாதுகையானது எம்பெருமான் எப்படி எப்படியானுடைய லீலா சங்கல்பத்தினால உலகத்தில் சுட்டித்து கடிச்சு காத்து அழித்து எல்லாம் பண்றானோ, அவளுக்கு புண்ணியபாபாரமான பலத்தெல்லாம் கொடுக்கிறானோ, அதெல்லாம் பண்ற வியாபாரமாக பகவத் சங்கல்பருவமாக நீ இருக்கிறாய் என்று பாதுகையை இந்த ஸ்லோகத்தில் தோத்திரம் பண்றார். அது எப்படின்னு பார்ப்போம். சந்திராபீட சிகண்ட சந்திர சிகர சோதத் சுகா நிர்ஜர சோகாஸ்லிஷ்ட சுரேந்திர சேகர ரஜஸ்தியானே பாதுகே சுமஹா. பாதுகே ஒன்னு நாங்கள் சோத்திரம் பண்றோம். எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, உன்னை வந்து விழுந்து விழுந்து சிவன்லாம் வந்து சேவிக்கிறான், எல்லா தேவர்களும் சேவிக்கிறான். அப்படி சிவன் சேவிக்கிற காலத்துல சந்திராபீடன் சந்திரனை தனக்கு ஆவரணமாக தலையில ஆவரணமாக கொண்டவன் ஆறு சிவன், சந்திராபீடமா சிவன் அர்த்தம். அந்த சிவனுடைய சிகண்ட சிவனுக்கு தலைக்கு அலங்காரமாக அபூஷணமாக இருக்கு. எது இருக்கு அப்படின்னா சந்திரன். அந்த சந்திரன் இருக்கேன், அது ஒரு தலை ஒரு பக்கம் அப்படி தூக்கினா அப்படி இருக்கும் மதிசா வளவா சிவனுடைய தலையில இருக்கு. அதனுடைய நுனி இருக்கு, அதுல நுனிலேருந்து என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னா அமிர்தம் அதுலேருந்து ஒழுகிறது. சிவனுடைய தலையில சந்திரன் இருக்கு, சந்திரகலை இருக்கு, அந்த சந்திரகலையிலிருந்து அமிர்தம் ஒழுகிறதாம். பெருமாளேவா போய் சேவிக்கிட்டு பாதுகை மேல தலை இடிக்கிறது. அப்படி இடிச்ச உடனே அதுலேருந்து ஒழுகிற அந்த அமிர்தம் இருக்கேன், அந்த அமிர்த பெருக்கானது அவருக்கு அதனுடைய துளிகள்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா பாதியில போய் படுறது என்றுதான். ஆக சிவன் தலையில இருக்க முடியாத சந்திரன் சந்திரனுடைய நுடியிலிருந்து அமிர்தம் பெறுகிறது. அந்த பெறுகிற அமிர்தமானது சிவன் பாதையை சேவிக்கிற காலத்தில் பாதையில மேலாம் படுறது. அப்படி அது போயிட்டு பாதையை முழுக்கணும் அமிர்த வெள்ளமா இருக்கு. அதே சமயத்தில் அப்புறம் என்ன பண்றா, தேவசிரேட்டர்கள் இந்திரன் சந்திரன் இருக்காது இல்லையோ, அவெல்லாம் தேவர்கள் என்ன பண்றா, அவெல்லாம் வந்து வந்து சேவிக்கிறான். அவெல்லாம் என்ன பண்ணிருக்கான், அந்த அழகு பண்ணிக்கிட்டு தன்னுடைய சிறசுல நிறைய புதுசா பூத்த புஷ்பங்கள்லாம் சூட்டிட்டு பெரும் இங்க வந்து பாதுகையை சேவிக்கிறான். இப்படி பெருமாள் சேவிக்க பாதுகையில அவனுடைய சிறசு இடிக்கிறது. சுரேந்திர சேகரன் சுரேந்திரனா தேவசேகரன் அவர்களுடைய தலையில இருக்க முடியாத புஷ்பங்கள், இந்த புஷ்பத்தில் இருக்க முடியாத மகரந்த பொடிகள் இருக்கும் இல்லையா, அந்த பொடிகள்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க அதெல்லாம் பாதுகையில வந்து விடுறது சேவிக்கிட்ட. அப்போ ஏற்கனவே அமிர்தம் பரவி இருக்கு, அந்த அமிர்த ஈரத்தில் இந்த தூளிகள்லாம் போய் விடறது, புஷ்ப ரஜசில் மகரந்தங்கள்லாம் போய் விடறது, இதெல்லாம் சேர்ந்து பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க சந்தன பொடியை எடுத்து குழைச்சு மார்பில் சந்தனம் பூசிக்கிறது போல பாதுகா தேவிக்கு அமிர்தத்தாலே என்ன இந்த மகரந்த பொடியை சேர்த்து சந்தனம் பூசிருக்கா அவ்வளவு பூசிருக்கோன்னு சொல்லபடியா இருக்கு. ஆக அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்கள் தேவசேட்டர்கள் இந்திரன் சந்திரன் எல்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் பாதியை வந்து சேவை செஞ்சிருக்கான். அப்பேற்பட்ட உயர்ந்த பாதிலையே உன்ன நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படிங்கிறார் சுவாமி. அந்த பாதி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிரம்மஸ்தம்ப விபக்த ஸ்ரீமகிவித கஷேத்திர கஷேத்ரஜ சர்க்கஸ்திதி துஷானுகிரக நிகிரக பிரணயினி யாசாக்கிரியாரங்கினாம். உலகத்துல சிட்டிக்கிற பகவத் சங்கல்பம் போல இருக்கு பாதிக்கே அப்படிங்கிறார். எப்படி பகவான் சிட்டிக்கிறார்? பிரம்மஸ்தம்ப விபக்த, உலகத்துல பெரிய ஜீவன் பிரம்மா நான்முகன், கடைசி ஜீவன் சிறு தூ சிறு இந்த புழுக்கள்லாம் தெரிஞ்ச பெரிய ஜீவனான பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு மிக அல்பமா இருக்கும்படியான புழு பூச்சி வரலாம் இருக்கேன், அதுவரையும் இருக்கக்கூடியான ஜீவராசி விபக்த சீம வீத கஷேத்திரஜன் அது மாதிரி வேறுபட்டதாக பல பல்வகை இருக்கு. என்ன விலங்குகள், பூச்சிகள், இன்னும் சிறிய பூச்சிகள், அப்புறம் மற்ற மனுஷர் அது தேவர்கள், இப்படியாக பல வகையான பிரிவுபட்ட ஜீவர்கள்லாம் எம்பெருமான சிட்டிக்கலாம் இல்லையா. அந்த ஜீவர்கள் இருக்காளே அந்த ஜீவர்கள்லாம் இப்படி படைக்கிறது யாரு? பெருமாள் படைக்கிறார், சங்கல்பத்தினால படைக்கிறார். சர்க்கம் நகர் சிறீன்னா அவர்களை அவர்கள் வாழ்நாள் முழுக்கும் அவர்களை காப்பாற்றுறார் பெருமாள். அதுக்கப்புறம் துவம்ச கடைசி காலத்தில் சம்ஹாரம் பண்றார். அதோட கூட அவள் வாழ்கின்ற காலத்தில் என்ன பண்றான்? அவள் அவளுடைய கர்மானுகுணமாக அனுகிரக கர்மானுகுணமாக அனுகிரகம் பண்றாள். புண்ணியத்தை பார்த்துட்டு அவன் பண்ண புண்ணியங்களுக்கு எல்லாம் நல்ல பலத்தை கொடுத்து அனுகிரகம் பண்றாள். அவன் பண்ண பாபங்கள்லாம் இருக்கேன் அந்த பாப கர்மானுகுணமாக அவனுக்கு நிகிரகத்தை பண்றான், கெட்டவர்கள் எல்லாம் கொடுக்கிறான். இப்படி இப்படி எல்லாம் பண்றது எது அப்படின்னா ரங்கநாதனுடைய சங்கல்பம், அதாவது லீலா சங்கல்பம், படைக்கணுங்கிற லீலா சங்கல்பம். அந்த சங்கல்பத்தினால எம்பெருமான் இப்படி எல்லாம் படைக்கிறான் இல்லையா. அந்த சங்கல்பம் இருக்க அந்த எம்பெருமானுடைய சங்கல்ப ரூபமான வியாபாரம் செயல்பட முடியாத வியாபாரம் இருக்க அந்த வியாபாரமாக பாதுகை நீ இருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகா தேவியே தன்னுடைய சங்கல்பத்தினால பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு குழு பூச்சி வரையில் உள்ளதான பல்கையான ஜீவராசிகள் எல்லாம் பாதுகையே படைக்கிறது. சரிதான், படைச்ச விற்பாடு அந்தந்த ஜீவராசிகளுக்குடைய புண்ணியபாவங்களுக்கு அனுகுணமாக நல்ல பலத்தையும் கெட்ட பலத்தையும் நிகிரகானுகிரகங்களை பண்ணுகிறது. ஆக இதெல்லாம் பண்றது யாரு அப்படின்னா பாதுகை தான். பாதுகை யாரு? எம்பெருமானுடைய லீலா சங்கல்பம் தான் பாதுகா ரூபமாக இருக்கு. அதனால பாதுகா தேவி நீ எம்பெருமானுடைய சிருஷ்டி சீர சம்ஹார ரூபமான அப்புறம் புண்ணியாபுண்ணியானுகுணமாக பலத்தை கொடுக்கக்கூடியதான உன்னுடைய சங்கல்பம் இருக்கு, அந்த சங்கல்ப ரூபமாக பாதுகா தேவி இருக்கிறாள். அதனால பாதுகா தேவி பகவத் சங்கல்ப ரூபமாக எல்லாத்தையும் படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவளாகவும் இருக்கிறார். அதே சமயத்தில் பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் வந்து விழுந்து விழுந்து சேவிக்கிறார். சேவிக்கிறதுனால அவளுடைய சிவனுடைய இதில் இருக்கும்படியான சந்திரனுடைய இதெல்லாம் அமிர்தங்கள்லாம் பாதுகாப்படுறது, மற்ற தேவர்கள் சேவிக்கும் பொழுது அவருடைய புஷ்பங்களுக்கு முன்னான மகரந்த தூடெல்லாம் படுறது, இவர்கள் ரெண்டு சிறந்து சந்தனம் பூஜை நாப்புல பாதுகாதி அழகாக கபகபன் வாசனையோடு இருக்க அப்படின்னா அர்த்தம் எல்லாரும் உன்ன மகாராணியாக வச்சு எல்லாரும் கொண்டாடுறா, உன்னை சேவிக்கிறா, எல்லாம் பண்றா, இனி அவளுக்கு எல்லாம் என்ன பண்றேன்? அது பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் சிருஷ்டிச்சு அவளுக்கு கர்மான குணமான பலத்தெல்லாம் கொடுத்து காப்பாத்துறது யாரு அப்படின்னு கேட்டாங்க. பகவத் சங்கல்பம் சொல்றதே ஒழிய பகவத் சங்கல்பமாக இருக்கக்கூடியவள் நீதான், நீதான் இந்த காரியத்தையும் பண்ணுகிறேன். அதனால அப்பேற்ற பாதுகா தேவி உன்னே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. லட்சுமி நூபுர சிஞ்சிதேன குணிதம் நாதம் தமாகர்ணயன் ஆதிக்ரன் நிகமாந்த கந்த துளசி தாமோச்சிதம் சௌரபம் காலே குற்றஜித் ஆகதம் கருணையா சார்த்தம் துவயா ஜாகிரதா பசியேயம் மணிபாதுகே பரதரம் பத்மேக்ஷணம் தெய்வதம். ஸ்லோகம் 9. லட்சுமீனோ புரசிஞ்சிதேன புனிதம் நாதம் தவாகர்ணயன் ஆதிகன் நிகமாந்த கந்த துளசி தாமோச்சிதம் சௌரபம். காயே குச்சிதாகதம் கருணையா சார்த்தம் துவயா ஜாகிரதாம் பஷ்யேயம் மணிபாதுகே பரதரம் பத்மேக்ஷணம் தெய்வதம்.